smell what the rock is cooking. காதல் வைபோகமே காணும் அங்காடியே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் குடியிணைந்து ஆனந்த பண்பாடுமே. காலத்து தென்கள் ஒளிரும் பௌர்ணமி திங்கள் வாடைகால